கை விட்டதடா கட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா நானும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா கட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா